தலைப்பு வெள்ளையப்பன். தேர்தல் வெற்றியெல்லாம் வெள்ளையப்பனுக்கே. வெள்ளையப்பனை வெல்ல வெள்ளையப்பர்கள் களத்தில். வெள்ளையப்பன் வெற்றியில் வீழ்ந்தது மக்களாட்சி. சொன்ன வாக்குப்படி வாக்களித்தோம் வெள்ளையப்பனுக்கே. இரவில் உழைத்து வென்றான் வெள்ளையப்பன். வெள்ளையப்பன் யாருன்னு நான் சொல்லணுமா என்ன?